ஏன் சுவாமி 10 நிமிஷம் கழிச்சு எழுறேன்னு சொல்லிருக்காரு, 8:15 பதிலா 8:25 வாக்கி. அடி அடி அடி, அப்படி காத்துருக்கனாலும் காத்துருக்கலாம், இல்ல டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பி வரலாம் வரலாம். 8:25 சுவாமி எழுறேன்னு சாச்சு. அடி நமஸ்காரம் அடியேன். நமஸ்காரம் அடியேன். சுவாமி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுதுறேன்ட்டுக்காரு. 8:25 வாக்குல எழுதுவார். நீங்க மியூட்ல இருக்கீங்க போல் இருக்கு ஸ்ரீமதி பத்மா சௌரிகள், அதனாலதான் அடியேன் மியூட் பண்ணிக்கிறேன். 20%. ஹலோ, நமஸ்காரம் மேம். அரியன் அரியன் அரியன் சுவாமி, சுவாமி இல்ல அரியன், சுவாமி 8:25 கலந்துக்கிறேன்னு சொல்லிருக்க, இன்னொரு 5 நிமிஷத்துல கலந்துருக்கேன். தேங்க்யூ. அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு. அடியன் சுவாமி. நான் இப்பதான் வர முடிஞ்சது. அடியன் அடியன் லெக்சர் மோட்ல போட்டுருங்க அடியன். அடியன் சுவாமி சௌகரியப்படி ஆரம்பிக்கல. அடியன் அன்வைட் பண்ணிட்டு சுவாமி சௌகரியப்படி ஆரம்பிக்கலாம். இமான் வெங்கடநாதாரியஸ்தவிதார்க்கிககேசரீ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி குருப்யஸ் சத்குருப்யஸ்ச நமோ வாகமதீமஹே வ்ருணீமஹே ச தத்ராத்யோ தம்பதி ஜகதாம்பதி யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே லக்ஷ்மீபதேர் யதிபதேஸ்ய தைகதாம்னோஹ யோஸௌ புரா சமஜனிஷ்ட ஜகத்ஹிதார்த்தம் ப்ராச்ய ப்ரகாசயது வஃ பரமம் ரஹஸ்யம் பத்மாஸஹாய சம்வாத ஏஷ சரணாகதி மந்த்ரசாரஹ யாமுனார்ய சுதாம்போதிம் அவகாஷ்ய யதாமதி ஆதாய பக்தி யோகாக்யம் ரத்ரம் சந்தர்சயாம்யஹம். பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு ரத்தனத்தை நான் இப்பொழுது காண்பிக்கிறேன் என்பதாக பகவத் ராமானுஜர் சாதித்திருக்கிறார். இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது உபாயமான பக்தி யோகம் இல்ல, காலக்ஷேபமான பக்தி யோகம் என்பதாக தேசிகன் சாதித்திருக்கார். எம்பெருமானை நினைத்து பொழுதுபோக்க வேணும். எம்பெருமானை எப்படி நினைப்பது, ஸ்ரீவைகுண்ட லோகத்தை எப்படி நினைப்பது, அதுக்காக நம்ம அனுசந்தானத்துக்காக நம்ம மனசினே எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை கொடுப்பதற்காக பகவத் ராமானுஜர் அந்த இந்த கத்தியத்தை அருளி செய்கிறார். இதுல சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் சமஸ்தம் காரிய காரண ஜாதம் அதி இத்திய என்பதாக ஆரம்பித்து ஸ்ரீவைகுண்ட லோக வர்ணனத்தை பார்த்தோம். ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே, ஸ்ரீவைகுண்ட ஜனபதத்திலே, அங்கே ஒரு ஆஸ்தான மண்டபத்திலே, ஸ்ரீவைகுண்ட நகரத்திலே ஆஸ்தான மண்டபத்திலே, அங்கே ஒரு திவ்ய யோக பரியங்கத்திலே அனந்த போகினி என்று சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானிலே பெருமாள் வீட்டில் இருக்கார். அது எப்படி இருக்கும், அங்கே எத்தனை உத்தியானங்கள் எல்லாம் இருக்கும், அதாவது திவ்ய உத்தியானங்கள் எத்தனை இருக்கும், திவ்ய வாபி தடாகங்கள் அதெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கில் இருக்கும், புஷ்ப உபவனங்கள்லாம் எத்தனை இருக்கும் அப்படின்னு அதை பற்றியான வர்ணனங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். நிறைய புஷ்பங்கள், அதனுடைய சுகந்தங்கள், குயில்கள், மயில்கள் முதலானதெல்லாம், அது மாத்திரம் இல்லாமல் நிறைய தோட்டங்கள், நிறைய வாபிகள், சொர்ணமயமான படிக்கட்டுகள், இப்படியாக ஒரு அபராகிருதமான ஒரு லோகம் நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதபடி ஒரு ஆனந்த ஆவகமான ஒரு லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம். இப்படி எல்லாம் புராணம் சொல்லுகிறபடினாலே, ஆகமங்கள்ல இருக்கிறபடினாலே அப்படியே சாதிச்சார். அதுல அப்படி திவ்ய உத்தியானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு திவ்ய பரிமள சுகந்த மாருதம் சென்றல் காற்று, அதை அனுபவித்துக் கொண்டு அங்கே பிருங்கங்கள் எல்லாம் பண்பாட பாட்டு பாட அதை கேட்டுக்கொண்டு மத்தியிலே ஒரு புஷ்ப தோட்டம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்த நடுவுலே பெருமாள் இருக்கார். புஷ்ப சஞ்சய விசித்திரிதே நிறைய பூலான அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்கா. அதுல ஒரு பெரிய திவ்ய யோக பரியங்கத்திலே எம்பெருமான் வீற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்ப எம்பெருமானுடைய சேவை, பெருமாள் எப்படி இருக்கார் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்கணும். ஸ்ரீமத் வைகுண்ட ஐஸ்வர்யாதி திவ்யலோகம் ஆத்மகாந்தியா விஸ்வமாப்யாயந்தியா சேஷசேஷாசனாதி சர்வம் பரிஜனம் பகவதஹ தத்ததவஸ்தோசித பரிசர்யாயாம் ஆஜ்ஞாபயந்தியா ஸ்ரீனுரூப குண விலாசாதிபிஹி ஆத்மானுரூபயா கிரியாசஹ ஆசீனம். இது முதல் விஷயம். எம்பெருமானை பற்றி சில விஷயங்கள்லாம் சாதிக்க போற, குறிப்பாக எம்பெருமானுடைய திருமேனியை சாதிக்க போற. அந்த திவ்ய யோக பரியங்கத்திலே பெருமாள் இருக்கும்போது ஸ்ரீயாசக ஆசீனம் அப்படின்னு பிராட்டியோட கூட இருக்க, பிராட்டியும் கூட இருக்கான்னு அர்த்தம். தயா சகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைக தாமணின்னு ஆளவந்தார் சாதித்ததை வைத்து இங்க சாதிக்கிறார். பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஆதிசேஷ பரியங்கத்துல பெருமாளும் நாச்சியார்கள் மட்டும்தான் இருக்கா, மற்ற பேர்லாம் கேடுதான் இருப்பா. தேவி பூஷாதி ஜுஷ்டா ஜனயத்து ஜெகதாம் சர்ம வைகுண்டநாதா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார் இல்லையா. சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுனி ஆதாய சவ்யேதரம் இதரபுஜம் நாகபோகே நிதாய பஷாத் பாகுத்வயேன பிரதிபட சமனே தாரயன் சங்கச்சக்கரே தேவி பூஷாதி ஜுஷ்டஹான்னு ஸ்ரீ வைகுண்டநாதனை பத்தி அழகா ஒரு ஸ்லோகம் தேசிகன் சாதிச்ச ஸ்லோகம். சவ்யம் பாதம் பிரசாரிய அப்படின்னு இடது காலை இடது திருவடியை நீட்டி வலது திருவடியை மடக்கி பெருமாள் வந்து அங்கே சேவை சாதிக்கிறார். அப்புறம் ஜானுன்யாதாய சவ்யேதரம் அப்படின்னு வலது கையை தன்னுடைய முழங்காலிலே கொடுத்திருக்கார். இதர புஜம் நாகபோகே நிதாய அப்படின்னு மற்றொரு புஜத்தை நாகபோகத்திலே ஆதிசேஷன்ல வச்சிருக்க. அப்புறம் தேவி பிராட்டிமார் எழுந்துள்ளிருக்கிறார்கள். திவ்ய ஆயுதங்கள் திவ்ய பூஷணங்கள் இது எல்லாத்தோடையும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். பஷாத்து சங்கச்சக்கரே அப்படின்னு பின்னாடி சங்கச்சக்கரத்தோடு கூட சேவை சாதிக்கிறார் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டநாதனுடைய சேவை. இப்போ சொல்ல போறதெல்லாம் சேர்த்து வச்சுதான் சுருக்கமா அந்த ஸ்லோகத்துல இருக்கு. தேசிகரே இன்னொரு இடத்துல சொல்ற ஸ்ரீவைகுண்டநாதனுடைய சேவை வேற மாதிரி கூட சொல்லியிருக்க ஆகமத்துல இப்படிதான் இருக்கணும்னு இல்ல. ஆனால் இந்த சேவையும் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் உகந்தது. ஆகமங்கள்ல பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு, பல விதமான சேவை இருக்கு. பெருமாளே ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையே, பல விதமான சேவை சாதிக்கலாம். ஆனா கூட நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இதை சொல்லியிருக்கா, அதனால இதை சொல்ற. அதே மாதிரிதான் இப்பவும் சேஷவாகனத்துல பெருமாள் ஏல பண்ணும் போது இதே ரூபத்துலதான் ஏல பண்ணுவார்கள். பெருமாளுக்கு சாத்துவடி அலங்காரம் சமர்ப்பிக்கும் போது சவ்யம் பாதம் பிரசாரிய என்கிற ரீதியிலே அலங்காரம் சமர்ப்பிப்பார்கள். அப்படி பெருமாள் இருக்கும்போது பிராட்டியோட கூட இருக்க, அதாவது சேஷவாகனத்துல உபயநாச்சிமாரோட கூட தான் பெருமாள் எழுவார். மற்ற கருட வாகனம் தான் மாதிரி கிடையாது. மற்ற வாகனங்கள்ல கருட வாகனம் யான வாகனத்துல பெருமாள் மாத்திரம் எழுவார். சேஷ வாகனத்துல ரெண்டு பேருமா எழுவார், அதாவது பிராட்டியாரோட கூட எழுவார். அதுக்கெல்லாம் காரணம் இதுதான், தயா சஹாசீனம் அப்படின்னு சொன்னதுதான். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போய் நமக்கு பிராபியமாக இருக்கக்கூடியவர்கள் பெருமாள் மாத்திரம் இல்ல, பெருமாளும் பிராட்டியும் திவ்ய தம்பதிகளே பிராபியம். அதை துவயமந்திரத்துல ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு சாதிச்சார். நம்ம கைங்கரியம் பண்றது யாருக்குன்னா பெருமாளுக்கு மாத்திரம் இல்ல, பெருமாள் பிராட்டியார் அப்படின்னு அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதனால முதல்ல பிராட்டியை சொல்ற. பிராட்டி என்ன பண்றாராம், ஸ்ரீவைகுண்ட லோகம் மொத்தத்துக்கும் பிராட்டியாருடைய ஒரு காந்தியினாலே ஆப்யாயந்தியாங்கிற போஷணம் பண்ற. பிராட்டி ஏழு இருக்கிறபடியினால்தான் ஸ்ரீவைகுண்ட லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லும்படியாக இவருடைய ஒரு காந்தி இருக்கொள்ளியோ ஒரு சோபை, அது வைகுண்டத்துக்கே அழகு கொடுக்கறதா. எப்படி ஆனால் சீதா பிராட்டி தண்டகாரண்யத்துல நடந்து போகும்போது பெருமாளும் பிராட்டியாரும் நடந்து போகும்போது சோபயம் தண்டகாரண்யம் அப்படின்னு வால்மீகி சொல்ற. அந்த மாதிரியாக ஒரு காட்டுக்கே ஒரு சோபையை கொடுத்தார்கள் அந்த தம்பதிகள். அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கே ஒரு சோபையை கொடுக்கிறார். ஸ்ரீமத் வைகுண்ட ஐஸ்வர்யாதி திவ்ய லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா எம்பெருமானுடைய சமஸ்த ஐஸ்வர்யத்துக்கும் நாசனான எம்பெருமானே அங்க இருக்கான்னா இப்ப ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கே ஐஸ்வர்யம் அப்படின்னு பெயர் போல இருக்கு அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார். என்ன கேட்டா நல்ல பிரசஸ்த விபூதி, உத்தமமான ஒரு லோகம் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா சில பேர் கிரகங்களுக்கு கூட ஐஸ்வர்யம் அப்படின்னு பெயர் வைப்பான். என்னுடைய செல்வத்திலே உத்தமமான செல்வம் இது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்ரீமத் வைகுண்டம்ங்கிற ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்ய திவ்ய லோகத்தை ஆத்மகாந்தியா விஸ்வம் மொத்தத்தையும் தன்னுடைய பிரபையினாலே தன்னுடைய ஜோதிஷனாலே தன்னுடைய ஒளி வெள்ளத்தினாலே போஷணம் செய்து கொண்டு அழகாக்கி கொண்டு பிராட்டி இருக்கார். அப்புறம் இரண்டாவது விஷயம், அந்த பிராட்டியானவர் எல்லாரையும் கைங்கரியத்திலே ஆஜ்யாபனம் பண்றாராம். நீங்கள் இதை செய்யுங்கள், நீங்கள் இதை செய்யுங்கள். சேஷ சேஷாசனாதி சர்வம் பரிஜனம் பகவதா தத்ததவஸ்தோசித பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாபயந்தியாம். பகவானுக்கு வேண்டிய பரிச்சரியைகள்லாம் நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு ஆஜ்யாபனம் பண்றவராக பிராட்டி இருக்க. என்ன கருத்வான் ஆதிசேஷன் எல்லாரையும் ஆஜ்யாபனம் பண்ணக்கூடியவர், அவர்கள்லாம் சித்தமா காத்துட்டு இருக்கா பிராட்டி சொன்னதை கேட்கணும் அப்படின்னு. சீலரூபகுண விலாசாதிபிகி ஆத்மா நுரூபயாம். அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம், பகவானுக்கு அனுரூபமாக இருக்கக்கூடியவர். முதல்ல பார்த்தோம் பகவான் நாராயண அபிமத அனுரூப அப்படின்னு. அந்த மாதிரி எந்த விதத்திலே அனுரூபமானவர் அப்படின்னா அவருடைய சீலத்திலையும் அனுரூபமானவர், ஏற்றவர்னு அர்த்தம், பொருத்தமானவர்னு அர்த்தம். ரூபத்திலையும் சரி, குணத்திலையும் சரி, விலாசம் முதலானதுலையும் சரி, அதாவது அழகான சேஷ்டைகள் முதலானதுலையும் சரி, எல்லாவற்றிலும் பெருமாளுக்கு ஏற்றவராகவே பிராட்டி இருக்கார். அவதாரத்துல கூட அப்படி இருக்காரு நம்ம பார்த்தோமே. அப்ப ஸ்ரீவிகண்ட லோகத்துல கேட்கணுமா, அதனால ஆத்மானு ரூபையா ஸ்ரீயா சக ஆசீனம், பிராட்டியோரோட கூட பெருமாள் இருக்கு. வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே அப்படின்னு வசனம் சொல்றது. பிராட்டியோடு கூட பெருமாள் இருக்கார். சகாசீனம், ஒரே ஆசனத்துல இரண்டு பேருமாக எழுந்துள்ளி இருக்கிறார்கள். இது பிராட்டியாரோடு எழுந்துள்ளி இருக்கும் வைபவம், பிராட்டியாரோடு கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும் வைபவம். இது முதல். அடுத்தது பெருமாளுடைய திவ்ய மங்கள திருமேனி அப்படின்னு இருக்கோம், அதற்கு நிறைய சொல்றாரு. இனிமே அது பிரத்யக்ர உண்மீலித சரசிஜ சதிருஷ நயன யுகளம் ஸ்வச்ச நீல ஜீமூத சங்காசம் அத்யுஜ்வல பீதவாசசம் ஸ்வயா பிரபயா அதி நிர்மலையா அதி சீதலையா ஸ்வச்ச மாணிக்யாபயா கிருஷ்ணம் ஜெகத் பாசயந்தம் அச்சிந்த திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவ லாவண்யமய அமிர்தசாகரம் அதி சௌகுமாரியாத் ஈஷத் பிரசன்னவத் ஆலக்ஷ்யமான லலாட பலக திவ்யாலகாவலி விராஜிதம் பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் இப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை சொல்றார். வேதமே எம்பெருமானுடைய திருமேனி அழகே வர்ணிக்கிறது. ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசஹ ஆப்ரணஹ சர்வயேவ சுவர்ணஹ தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி அப்படின்லாம் சொல்றது. இன்னும் பல இடத்துல இருக்கு. அதனால அப்படிப்பட்ட திருமேனியை உடையவன். அத பாஷ்யகாரர் எப்படி சொல்றன்னா, வேதத்துல சொல்லியிருக்கிறபடினாலையும் ஆகமங்கள்ல சொல்லியிருக்கிறபடினாலையும் முக்கியமாக யாமுனாரியர் ஸ்ரீமத் ஆளவந்தார் சாதித்திருக்கிறபடினாலையும், ஆளவந்தார் ஸ்ரீசுக்கி அப்படியே சொல்ல போற இருக்கும். அதனால்தான் யாமுனாரிய சுதாம்போதியும் அவகாக்கிய யதாமத்தையும் முதல்ல சொல்லிட்டார். ஆளவந்தார் ஸ்ரீசுக்தியில மூழ்கி எழுந்துக்கிறேன், ரத்தனத்தை கொடுக்கறேன்னு விட்டார். ஆளவந்தார் ஸ்ரீசுக்தி அப்படியே சொல்ல போறார். ஏன் அப்படியே சொல்றாரு, மாத்தி சொல்லக்கூடாதுன்னா ஆளவந்தார் ஸ்ரீசுக்தி அப்படியே சொல்றதுன்னா பகவத் ராமானுஜருக்கு ரொம்ப இஷ்டம். அது ஸ்ரீபாஷ்யத்திலாம் பல இடத்துல பார்க்கலாம். நம்ம ஆனந்தார் ஸ்ரீசுக்தி அப்படியே வரும் சித்தி திரையத்திலிருந்து. மகா ஆச்சாரியராக எழுந்தள்ளி இருந்தார் ஆளவந்தார். அதனால ராமானுஜருக்கு ரொம்ப இஷ்டமானபடினால அப்படியே அவர் திருவுள்ளத்தை தான் இவர் நிறைவேற்றுறார். ஸ்ரீபாஷ்யம் ஆகட்டும், திருவாய்மொழியினுடைய வியாக்கியானம் ஆகட்டும், ஆளவந்தார் திருவுள்ளத்தை தான் நிறைவேற்றுகிறார். அதனால அவர் ஸ்ரீசுக்தியை அப்படியே எடுக்கிறார். அதுக்குமே வரப்போறது. இப்ப முதல்ல திருமேனியில ஒவ்வொரு அவயவமாக அனுபவிக்கிறார். முதல்ல சொல்லணும்னா எம்பெருமானுடைய திருக்கண்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா திருக்கண்கள் தானே மொத்த திருமேனிக்கும் சோபையை கொடுக்கக்கூடியது, அழகான திருக்கண்கள் அப்படின்னு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சர்வஸ்ய நேத்திரஸ்ய சிரப்பிரதானம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக முகம் நல்லா இருக்கணும், கண்ணு நல்லா இருக்கணும். பிரத்யக்ர உண்மீலித சரசிஜ சதிருஷ நயன யுகளம், தாமரைப்பூ மாதிரி கண் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா பாஷ்யகாரருக்கு அதை சொல்லி திருப்தி இல்ல. பிரத்யக்ரன புதுசாக உண்மீலித்தனா மலர்ந்த அப்படின்னு இருக்கு. தாமரைப்பூ மாதிரினா மூடின தாமரைப்பூவை சொல்லல, மலர்ந்த தாமரைப்பூ. மலர்ந்த தாமரைப்பூனா மறுபடியும் திருப்பி திருப்பி மலர்றத சொல்லல. அப்பதான் சூரியோதயம் பட்டு மலர்ந்த தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான செங்கன் அப்படின்னு சூடி கொடுத்த நாச்சியார் அருளை செய்கிற மாதிரி கிங்கினி வாய் செய்து தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோர். அந்த மாதிரியாக கிங்கினி வாய் செய்து தாமரை பூ போல, இப்ப மலர்ந்த தாமரை பூ போல எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கான். அப்பொழுது அலர்ந்த தாமரை அது ரொம்ப அழகா இருக்கும். மூலியம் பிரத்யக்ர உண்மீலித சரசிஜ சதிருஷ நயன யுகளம் ஸ்பச்ச நீல ஜீமூத சங்காசம். எப்படி பிரகாசிக்கிறார் பெருமாள் அப்படின்னா, நீலமேக சாமரனாக இருக்க ஸ்வச்ச சுத்தமான நீலமேகம் எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி பிரகாசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய திருமேனி மேகம் மாதிரி கருத்த திருமேனின்னு தெரியும். அது மேகத்தையே உதாரணமா சொல்றான்னா, கருப்புன்னா லோகத்துல எத்தனையோ கருப்பு இருக்கு, ஆனா மேகத்துல கருப்பு இருக்கு, குளிர்ச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அழகு இருக்கணும், ஒரு அழகாவும் இருக்கணும், கருப்பாவும் இருக்கணும், ஒரு பக்கம் பிரகாசமாவும் இருக்கணும். அதெல்லாம் மேகத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த அதே சமயம் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படி இருக்காம் எம்பெருமாண்டிய திருமேனி, சொச்ச நீர் ஜீமூத சங்காசம் அத்யுஜ்வல பீத வாசசம். அடுத்தது பார்த்தா எம்பெருமாண்டிய பீதாம்பரம் பிரகாசிக்கக்கூடிய மஞ்சளான ஒரு வஸ்திரம், அது பீதாம்பரா அப்படின்னு. அது பீதாம்பரத்தை பத்தி வேதமும் சொல்லியிருக்கு. பீதாம்பர தரஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதாக என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்திலே கிருஷ்ணன் பீதாம்பரத்தை தரிச்சென்று இருக்கும் போது மன்மத மன்மதனா இருக்கானா அப்படின்னுட்டான். அப்படியாக மனுஷர்களுக்கே சோபையை இன்னும் கூட்டுவதாதான ஆடை எல்லாம் இருக்கும், வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கும். பெருமாளுக்கே சோபையை கூட்டும் முடியாக இந்த பீதாம்பரம் அப்படின்னு வஸ்திரம் இருக்கான். அத்யுஜ்வல பீதவாசம், கோயில்கள்லாம் வஸ்திரம் சமர்ப்பிக்கிட்ட பார்த்தா தெரியும். ஸ்வயம் பிரபையா அதி நிர்மலையா அதிசீதலையா ஸ்வச்ச மாணிக்கியாபியா கிருஷ்ணம் ஜெகத் பாசயந்தம். மொத்த லோகத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது எம்பெருமானுடைய ஒரு பிரகாசம் தான் சொல்லும்படியாக. ரொம்ப அதி நிர்மலையா சுத்தமான பிரகாசம், அதிசீதலையா குளிர்ச்சியான பிரகாசம், ஸ்வச்ச மாணிக்கியாபியா ஒரு உதாரணம் சொல்லணும் தான், சுத்தமான மாணிக்கம் போல. நூறு இடத்த போனா பச்சைமா மலை போல் மீனிங் சொல்றாரு ஆள், பச்சை மரகத மேனி அப்படின்னு சொல்றார். மரகத கல் இருக்கும், அது எப்படி கருப்பாவும் இருக்கும் பிரகாசமாகவும் இருக்கும், அந்த மாதிரியான திருமேனி உடையவர். குளிர்ச்சியாகவும் இருக்கும், பிரகாசம் அப்படின்னாலே கொஞ்சம் உஷ்ணமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். சாதாரணமா டியூப்லைட் போட்டா கூட அதுல ஏதோ உஷ்ணம் இருக்கு, எந்த பிரகாசமானாலும் உஷ்ணமா தான் இருக்கும். ஆனால் பெருமாளுடைய திருமேனி குளிர்ச்சியா இருக்கும். அதனாலதான் சந்திரமா மனசோ ஜாத்தா அப்படின்னு வரும். மனசுல இருந்து வந்த சந்திரனும் குளிர்ச்சியா இருக்கானா, தேஜஸ் எப்படி குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னா பெருமாளுடைய மனசுல இருந்து வந்தா இருக்கும். இது பெருமாளுடைய திருமேனில இருந்து தானே வந்திருக்கு, பெருமாளுடைய திருமேனில இருந்து பிரகாசம் வந்திருக்கு, பெருமாளுடைய மனசுல இருந்து குளிர்ச்சி வந்திருக்கு. அந்த மாதிரி சொச்ச மாணிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபையினாலே கிருஷ்ணம் ஜெகத் பாசையன்னு எல்லா ஜெகத்தையும் பிரகாசிக்க வைக்கும்படியான பிரகாசத்தோடு கூடிய திருமேனி. அச்சிந்த திவ்யாத்புத நித்திய யௌவன ஸ்வபாவ லாவண்யமய அமிர்த சாகரம். அடுத்து ஒவ்வொரு அழகா சொல்றதை காட்டிலும் மொத்தமா சொல்லணும்னா லாவண்யம் அப்படின்னு சொல்லுவா. சௌந்தரியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அவயவத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அழகு, லாவண்யம் அப்படிங்கிறது மொத்தமான ஒரு அழகு. அந்த லாவண்யமய அமிர்த சாகரம் அப்படிங்கிற எப்படியானா சாகரத்துல சமுத்திரத்துல ஜலமயமா இருக்கும், அப்படி பெருமாள் திருமேனில லாவண்யமயமா இருக்கும், வேற எதுவுமே கிடையாதான். அந்த மாதிரி அச்சிந்திய திவ்ய அத்புத அச்சிந்தியமாயும் திவ்யமாயும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அழகு, திவ்யமான அழகு. நம்ம இந்த லோகத்துல இருக்கா மாதிரியான ஒரு அழகு கிடையாது, இது தோஷத்தோடு கலந்து இருக்கும், அது அப்படி கிடையாது. அத்தமான அழகு, நித்திய யௌவன சுபாவ என்னைக்குமே மாறாத ஒரு யௌவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு லாவண்யம். லாவண்யமய அமிர்த சாகரம் அதிசௌகுமாரியாத் ஈஷத் பிரசின்னவது ஆலக்ஷியமான லலாட்ட பலக திவ்யாலகாவலி விராஜிதம். அடுத்து எம்பெருமாண்டிய திருநெற்றி, அதுல ரொம்ப திருநெற்றி அப்படின்னாலே அதுவே கொஞ்சம் மிருதுவா இருக்கும். இது எம்பெருமாண்டிய திருநெற்றி ரொம்ப மிருதுவா இருக்கும், ஏன்னா சுகுமாரமான ஒரு திருமேனி ஆனபடினாலே அதி சௌகுமாரியாத திருமேனியே சுகுமாரமா இருக்கு, அதுல நெற்றி இன்னும் சுகுமாரமா இருக்கு, ஏன்னா மிருதுவா இருக்குன்னு அர்த்தம். திருப்பாதங்களை சொல்லச்சதான் அப்படி சொல்ற, ரொம்ப சுகுமாரமான திருமையின் திருப்பாதம் உடையவன். நெற்றியில கூட எந்த அளவு மிருதுவா இருக்கு அப்படின்னு கேட்டா ஈஷத் ஆலட்சியமான நெற்றியை பார்த்தா அப்படியே ஒழுகி கீழ் விழுந்துரும் போல இருக்குமா, அத்தனை மிருதுவா இருக்குமா, திருடமா கல்லு போல இருக்கிறது தெரியாது. நெற்றியில நரம்பு விரும்பு எல்லாம் தெரியும் சில பேருக்கு, அதெல்லாம் இல்ல, மண்டைதான் தெரியும் சில பேருக்கு, அப்படியெல்லாம் இல்ல. அப்படியே நெற்றியே அப்படியே மெதுவாக ஒழுகி கொண்டு இருக்கோ பெருகி கொண்டு இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக பால்வடியும் முகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரியாக அந்த லாவண்யம் அதுல லாவண்ய வருஷி லாவண்ய வருஷினி லலாட்ட தட்டே கனாபி பிப்ரத்தட்டி குண விசேஷம் இவோர்த குன்றம் அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார். இந்த நெற்றிங்கிறது லாவண்ய வருஷிங்கிறார், லாவண்யத்தை அப்படியே பெருகி கொண்டிருக்கான். அந்த மாதிரி அழகை பெருகி கொண்டிருக்கிற அந்த திவ்ய நெற்றியினே அதுல திவ்ய அலகாவலி விராஜிதம், அந்த நெற்றியிலே எம்பெருமானுடைய திருமுடி கற்றைகள் அது முன்னாடி வந்து நின்றுருக்கு. லலாட்ட பலக நெற்றிங்கிற ஒரு பலகை மாதிரி இருக்கா, விசாலமா இருக்கா. அதுல எம்பெருமானுடைய கேசங்கள், சிறு கேசங்கள் எல்லாம் முன்னாடி வந்து இருக்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. திவ்ய அலகாவல் லலாட்ட பரியந்த விளம்பிதாலகம் அப்படின்னு அளவுந்தாரு சீசத்தில் வரும். அப்படி இருக்கணும், நெற்றி வரைக்கும் இருக்கணும், எது கேசங்கள்லாம், அப்பதான் அழகு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க விழுந்து விழுந்து விழுந்து கடைசியில் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரும்படி ஆயிடுறது மனுஷர்களுக்கெல்லாம். ஆனால் எம்பெருமானுக்கு நித்திய யௌவன சுபாவனாக இருக்கிறபடினால அந்த நெற்றி நெற்றி வரைக்கும் அது அப்படியே கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கான். திவ்ய அலக்கங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனம் சவிப்ரம பூரதம் உஜ்வலாதனம் சுசிஸ்மிதம் கோமலகண்டம் உன்னசம் அப்படின்னு இது எல்லாமே ஆளுந்தார் சீசுத்தி. அப்படியே பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிப்ரமம்னு அந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்திருக்கோம். பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனம் இனவை பூ போட்ட கண்களை உடையவன் அப்படின்னு சொல்ல ஆளுந்தார் சீசுத்திக்காக திருப்பி சொல்றேன். இப்போ பிரத்யக்ர உண்மையிலித சரசிஜ சதுச நயன யுகலம் அப்படின்னு சொன்னார். இப்ப எம்பெருமானுடைய கடாட்சத்தோடு பார்க்கும் போது அப்பொழுது மலர்ந்ததான முக்தாம்புஜன புது தாமரைப்பூ சாரு லோச்சனம் அந்த மாதிரி அழகான லோச்சனத்தை உடையவன் சவிப்ரம புரூலதம் புரூனா புருவங்கள், புருவங்கள் எல்லாம் புருவக்கொடி புருவக்கொடின்னு சொல்ற மாதிரி ஒரு அஸ்திரமா ஒரு பில்லு மாதிரி வளைஞ்சிருக்குமா, இல்ல கொடி மாதிரி வளைஞ்சிருக்கும், அத்தனை மிருதுவாகவும் இருக்கும், அத்தனை வளைஞ்சும் இருக்கும். புருவம் வளையனா வளைய வைக்கிறதுக்கு என்னவோ பண்றாரு. சவிப்ரம அதுல ஆயிரம் கதை பேசும் இந்த புருவ நெருப்புனாலே. புருவம் இருக்கிறதுலயே பல கதைகள் நமக்கு தெரியுமா, பல சௌந்தரியங்கள் தெரியுமா, அப்படி விபிரமத்தோட இருக்கு. நாட்டியம் ஆடுறவர்கள் பரதநாட்டியம் ஆடுறவர்களுக்கு அவர்களுடைய புருவ நெறித்த எத்தனை அர்த்தம் உண்டு. அதே மாதிரி நெறிப்போடு கூடிய புருவத்தை உடைய உஜ்வலாதரம் நன்றா பிரகாசிக்கக்கூடிய திரு அதரத்தை உடையவன், அதிலேயே ஒரு பிரகாசம், அதிலேயே ஒரு சோபை தோணும். சுசிஸ்மிதம் அது எம்பெருமானுடைய அந்த திருப்பவள செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சிரிப்பு இருந்தாதுனே உம்முன்னு இருந்தா நல்லா இருக்காது, அதுல ஒரு சிரிப்பு இருக்கணும், ரொம்ப சிரிச்சாலும் நல்லா இருக்காது. அதனால ஸ்மிதம் அப்படின்னு பெயர். ஸ்மிதம்னா புன்னகைன்னு அர்த்தம், காசம் அப்படின்னா ரொம்ப உறக்க சிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆக மூணு விதமா பார்த்திருக்கோம். சில பேர் சிரிப்பே காட்டாமல் இருப்பார்கள், சில பேர் அட்டகாசம் பண்ணுவார்கள், சில பேர் தான் அந்த ஸ்மிதம் அப்படின்னு புன்னகையோட இருப்பார்களாம். எம்பெருமானுடைய அந்த திருப்பவள செவ்வாயிலே எப்பவுமே ஒரு புன்னகை தவழும் அப்படின்னு இருக்கு. சுச்சி ஸ்மிதம் அது ரொம்ப சுத்தமான ஒரு ஸ்மிதம். சுச்சினா சுத்தமான அர்த்தம். இப்ப ஸ்மிதத்துல சுத்தமானது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம மனசை கவர்ந்து கடைசியில நம்மை அடிமையாக்கி கடைசியில நம்மை மோட்சத்துக்கு கூட்டினு போயிடும். அப்படி ஆச்சரியமான ஸ்மிதத்தை உடையவர். கோமலகண்டம் உன்னசம், கண்டம்னா கழுத்து, ரொம்ப மிருதுவான திருக்கழுத்தை உடையவர். உன்னசம் மூக்கு மாத்திரம் நல்ல தீர்க்கமான நாசிகையை உடையவர் பத்மநாப பெருமாள் மாதிரி. மூக்கு தனியா தெரியணும், மூக்கு முழிமாக இருக்கானுவார். மூக்கு உள்ளடங்கி சப்பையா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது சுவாரஸ்யமாக இருக்காது. அதே சமயம் பறவைகள் மாதிரி மூக்கு அப்படி ரொம்ப நீண்டு இருந்ததா அதுவும் கஷ்டம். உன்னசம்னா உயர்ந்து இருக்கு, கம்பீரமா இருக்கான். ரெண்டு கண்களுக்கு நடுவுல நாசா நபஸ்ரபே நாசா நபஸ்ரபே நயனாப்தி சேதுஹு அப்படிங்கிற தேவநாத பெருமாள் மூக்கை பத்தி சொல்லும் போது அது எங்க அணை கட்டி வச்ச மாதிரி இருக்கான். ரெண்டு கண்ணுங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கா, ரெண்டு கண்ணுகளும் உள்ளுக்குள்ள குளம் மாதிரி சமுத்திரம் மாதிரி இருக்கா, நடுவில் ஏதோ அணை கட்டி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மூக்கு இருக்கும். உன்னசம் உயர்ந்து இருக்கக்கூடிய திருமூக்கை உடையவன், ஈட்டிய வெண்ணை உண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே அப்படின்னு சொன்ன மாதிரியான திருமூக்கை உடையவன். இது எல்லாத்தையுமே ஆழ்வார் பாடியிருக்கார். ஏழையராவி அப்படின்னு ஆரம்பிச்சு உதக்ர பீனாம்ச விளம்பி குண்டல லகாவலி பந்துர கம்பு கந்தூரம் பம்பு கம்பு கந்தரம் கழுத்து கழுத்துடைய பின்பக்கத்துல பார்த்தானா நிறைய அலகாவலி இருக்கு. திருக்கேசங்கள் அப்படின்னு கழுத்துல இருக்கா உதக்ர பீன அம்ச விளம்பி குண்டல அண்ணா உயர்ந்து இருக்கக்கூடிய பருத்து இருக்கக்கூடிய திருத்தோள்கள். தோல்னா கம்பீரமா நிற்கணும், அப்படி தொஞ்சு போய் நிக்க கூடாது. பீனம்னா தின்னு இருக்கணும், அப்படிப்பட்ட திருத்தோள்கள்ல விளம்பி குண்டல, அந்த திருத்தோள்களையும் எம்பெருமானுடைய திருமகர குண்டலங்களையும் சேர்த்து பாக்குற, அந்த தோளுக்கு அது அழகு ஊட்டுவதாக அந்த குண்டலம் இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் விளம்பி குண்டல அழகாவலி பந்துன, அந்த குண்டலத்தினுடைய சோபையில அழகாவலி இருக்கு. இது கண்ணங்கரையில் இருக்கா சட்டம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதே சமயம் குண்டலத்தோடு இருக்கும்போது அந்த குண்டலம் அசையும் போது அந்த அழகாவலிக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட அப்படின்னு கலியன் சாதிக்கிற. மைவண்ணமா இருக்கு அழகாவலி எல்லாம், மை எப்படி கண்ணங்கரையில் இருக்கும் அப்படி இருக்கு, அத்தனை கருப்பா இருக்கு அது. அந்த குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு, ரெண்டு பக்கம் இந்த மகரம் சேர் குழை இருக்கவே அந்த மைவண்ண நறுங்குஞ்சிக்கு அழகு இன்னும் அதிகமா போடுறது. ஏன்னா ரொம்ப கருப்பா இருந்தா ஒரு வெளிச்சத்துல பார்த்தா இன்னும் அழகா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இருக்கான். அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து சொல்ற. இங்க உதக்ர பீனாம்ச விளம்பி குண்டல அலகாவலி பந்துர கம்பு கந்தரம், சங்கம் போல இருக்கக்கூடிய கந்தரத்தை உடையவர், கழுத்தை உடையவர். இது மொத்தம் அந்த கழுத்தை பார்க்கும்போது அந்த கழுத்துல தவழக்கூடிய எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றைகள், எம்பெருமானுடைய திருத்தோள்கள், மகர குண்டலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லிட்டார். பிரியாவதம் சோற்பல கர்ணபூஷண ஸ்லதா அலகாவிமர்த சம்சிபிஹி சதுர்பி ராஜானி விளம்பிபிஹி புஜைஹி விராஜிதம். நாலு திருக்கரங்கள் எம்பெருமானுக்கு இருக்குன்னு தெரியும். சதுர்பிஹின்னு ஆஜானு விளம்பிபிஹி, நல்லா நீண்ட திருக்கரங்கள். ஆஜானுன்னு முழங்கால் வரைக்கும் கை இருக்கணுமா, அது புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்கான். முழங்கால் வரைக்கும் திருக்கைகள் இருக்கணும்னா எனக்கும் இருக்கு, ஆனா உக்காண்டா இருக்கு. எம்பெருமானுக்கு நிந்தாலே இருக்குமா, முழங்கால் வரைக்கும் வருமா. சதுர்பி ஆஜானு விளம்பி பிஹி எப்படின்னு கேட்டா, பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த விமர்த சம்சிபிஹி. அந்த எம்பெருமானுடைய கைகள் கை திருக்கைகள்ல அங்கேயும் அலகா பந்தம் இருக்கு. எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றைகள்லாம் இருக்கு அங்கேயும். ஆனால் பிராட்டியினுடைய அவதம்சம் அப்படின்னா காதுப்பூ, செவிப்பூ அப்படின்னு சொல்லுவார். அந்த செவிப்பூ அதுவே பூஷணமாக இருக்கக்கூடிய, அதனாலே பரவி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகாவலி. இல்ல தாற்பயம் கேட்டா எம்பெருமானுடைய திருத்தோள் அப்படின்னா அது பிராட்டிக்கு சொந்தம். ஒரு விதத்துல பார்த்தா அவர் தலை சாய்ந்து கொள்ளும் இடம். எங்கே தலை சாய்ந்து கொண்டார் அப்படின்னா, தண்டகாரண்யத்திலே பெருமாளினுடைய திருத்தோள்கள் தான் பிராட்டி தலை சாய்ச்சிண்டு நிம்மதியை அற்பாராம். காட்டுக்கு வந்தாச்சுன்னா ஏதாவது பயம் இருக்கணுமே, திடீர்னு சிம்மம் வரும், திடீர்னு அரக்கர்கள்லாம் யாராவது வரலாம். சிம்மத்தையோ சர்ப்பத்தையோ இல்ல மதம் பிடிச்ச யானையோ இதெல்லாம் பார்த்தா உடனே பிராட்டி ஜானகி தேவி என்ன பண்ணுவாராம் அப்படின்னு கேட்ட, சிம்மம் வா வியாக்ரம் வா எதை பார்த்தாலும் ந ஆகாரேதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்சிரிதா. பெருமாளுடைய திருத்தோள்ல அப்படி சாஞ்சுட்டாருன்னா அவருக்கு எந்த பயமும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருத்தோழர் பிராட்டி சாய்ந்து சாய்ந்து சாய்ந்து அந்த பிராட்டியினுடைய காது மகர காது குண்டலங்கள் இருக்கும் இல்லையோ, அதனுடைய அடையாளமே இதுல இருக்கான். பிரியா அவதம் சோற்பல கர்ணபூஷண, அந்த புஷ்பத்தினுடைய வாசனை இருக்கலாம். வைதேகி கர்ணபூர ஸ்தவக சுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பெருமாளுடைய திருத்தோள்ள எப்பவும் ஒரு வாசனை இருக்கு. எப்படி பூவினுடைய வாசனை வந்ததுன்னா பிராட்டினுடைய காது பூவினுடைய வாசனை இல்லை. அந்த வாசனை எம்பெருமான் திருத்தோள்ள நிரந்தரமாவே இருக்குமாம்னா என்ன 14 வருஷம் அப்படியே தானே இருந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய லதா அலகாபந்த விமர்த சம்சிபிஹி, அதனாலே கொஞ்சம் அசைந்திருக்கிற கலைந்திருக்கிற எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றைகள். சதுர்பி ராஜானு விளம்பி புஜைஹி விராஜிதம் அதிகோமல திவ்ய ரேகாலங்கிருத பாதாம்பர கரதலம். அடுத்து எம்பெருமானுடைய திருக்கைகள், கை கரதலம்னு வாணி கையை எடுக்கிற அதிகோமல, அர்த்தமே சொல்ல வேண்டாம். அதிகோமல கோமலன்னு சொன்னா அவருக்கு திருப்தி இல்லை, மிருதுவா இருக்குன்னா சொன்ன முடியாது, இந்த அளவு மிருது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற திருக்கைகள். திவ்ய ரேகாலங்கிருத ரேகைகள்லாம் அழகு கூட்டுறதான். சிவந்த கரதலத்தை உடையவன் திவ்யாங்குளி இயக்க விராஜிதம். அதுக்கு மேல அந்த அங்குலியக மோதனங்கள்லாம் இருக்கு. அதுவும் பத்மநாப பெருமாட்டை தான் சேவிக்கலாம். அந்த விரல்கள் ஒன்னு ஒன்றுலயும் மோதனம் ஆச்சரியமாக இருக்கும். சேவை சாதிப்ப பெருமாள் அதிகோமல திவ்ய நகாம லீ விரஜித அதிரக்தாங்குலி அங்குலிபிஹி அலங்கிருதம். அது மேல நகாவலி நகங்கள்லாம் இருக்கு. அந்த நகங்களோடு கூட அதிரக்த அங்குலிபிஹி நகங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏதோ ரத்தம் வரத்துக்கு அப்படியே துடிச்சின்னு இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ நகன்னா திருடமா இருக்கு அப்படின்னு இல்ல, அதுவும் அதிகோமலமா இருக்கு. நகத்தை பார்த்தாலே நகத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கை விரல் தெரியற மாதிரி அந்த மாதிரி மிருதுவா கண்ணாடி போல நகம் இருக்கு. அத்தனை மிருதுவாவும் இருந்துட்டு இருக்கான். திவ்ய நகாவ லீ விரஜித அதிரக்த அங்குலி பிஹி. அந்த நகமே அழகா இருக்கா, அதுல அதிரக்தமாக அங்குலி விரல்கள்லாம் இருக்கு. அலங்கிருதம் தச்சனோன்மீழித்த புண்டரீக சரசிஜ சதிருஷ சரணயுகலம். அடுத்து எம்பெருமாண்டிய திருவடியை பத்தி சொல்லச்ச, தாமரை பூதான் நடந்து வருகிறதோ அப்படின்னு சொல்லும்படியான திருவடைய உடையவன் இமோ குமாரோ பத்ரந்தே அப்படின்னு இவன் ராமாயணத்துல வரும். என்னன்னு கேட்டா, கதம் பத்யாம் மிக பிராப்தவும், அதனால எப்படி நடந்து வந்தா அப்படின்னாரு. ஏன்னா ராமலக்ஷ்மணால பாக்குறாரு ஜனக மகாராஜர், விஸ்வாமித்திர ஐச்சனும் வந்துட்டார் காட்டுல, நடத்தி ஐச்சனும் வந்துட்டார். பெருமாளை பார்த்த உடனே ஜனக்கரை கேட்கிற கேள்வி என்ன கேட்டா, இந்த திருவடியா நடத்தி ஐச்சன் வந்தீர், காலாலே வர நடத்தி ஐச்சன் வந்தீர். ஏன் என்ன இந்த திருவடிக்கு என்னன்னா, இந்த திருவடியை பார்த்தா இது நடக்கிறதுக்கான திருவடி மாதிரி தெரியல. இதை யாராவது எடுத்து தலையில புஷ்பமா வச்சுருந்தோம், சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போட்டும்னு எம்பெருமாண்டிய புஷ்பத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை காலில் போட்டுன்னு தான் நடப்போம் இல்லையே. புஷ்பத்தை பார்த்தா எடுத்து தலையில வச்சுக்கணும், காலில் போட்டு நடக்கிறதுக்கு என்ன கேட்டா பாதுகை மாதிரி, நன்னா மரத்தால ஆனதோ இல்ல நன்னா எது தேயுமோ எத்தனை தேய்ச்சாலும் தேயுமோ அதை காலில் போட்டுக்கணும், மிருதுவா இருக்கிறத தலையில வச்சுக்கணும். அப்படிதானே கணக்கு, தலையில நாம ஒன்னு வச்சுட்டோம்னா அதனுடைய வெயிட் நமக்கு தெரியக்கூடாது, அது கனம் வரக்கூடாது. ஏற்கனவே தலை கனமா இருக்கு, அதுல இந்த கனமும் சேரக்கூடாது. அதான் அழகான புஷ்பங்கள்லாம் எடுத்து வைக்கிறா. இது ஏதோ ரொம்ப பெரிய பெரிய கிரீடமே வச்சா கூட அது கொஞ்சம் கனமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. தலையில கிரீட்டம் இருந்தா கூட ராஜாக்கள்லாம் எப்பவுமே கிரீட்டம்லாம் வச்சுக்க மாட்டான், ஏன்னா அது சாத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பெருமாளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. என்னன்னு கேட்டா, கிரீட்டம்ங்கிறது பெருமாளுக்கு அதுவும் சுகுமாரமா இருக்கும் மாத்திரம் இல்ல, எம்பெருமானுக்கு திருமேனியை உறுத்தாதபடி அந்த கிரீட்டம் இருக்கும். கிரீட்ட புருஷன் இருப்பார் உண்மையில, எம்பெருமான் அதை தாங்கிறார் தரிக்கிறார் அப்படிலாம் கிடையாது. அவர் அங்கிருந்து கைங்கறி மண்ணின் இருக்கார் எம்பெருமானுக்கு உறுத்தாதபடி. அப்படி இருக்க தலையில கனம் இல்லாமல் தானே இருக்கணும். அப்போ எம்பெருமாண்டிய திருவடியை அவர்கள்லாம் தலையை தாங்குவார்கள், தலையினாலே தாங்குவார்கள். ஆயர்குல பெண்கள் எல்லாம் கண்ணன் திருவடியை அடிச்சியும் தலைமீசை நீ அணியாய் அப்படிங்கிற, உன்னுடைய திருவடியை எடுத்து எங்களுடைய தலையில நீ வெய் அப்படிங்கிற கண்ணன் கிட்ட. திருவடியை எடுத்து தலையில எதுக்கு வைக்கணும்னா, எங்களுக்கு புஷ்பம் அது, புஷ்பம் வச்சுக்கிற மாதிரி எம்பெருமான் திருவடியை எடுத்து தலையில வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு ஆயர்குல பெண்கள் அனுபவித்தார்கள். அந்த மாதிரியாக புண்டரீக சரசிஜ சதிருஷ சரணயுகலம். அப்போ தாமரை, அப்போ வந்த தாமரைப்பூ, அதுவும் அப்போ குளத்துல இருக்கிற தாமரைப்பூ, தட்சணம் உண்மையிலித அப்பதான் மலர்ந்த தாமரைப்பூ. இதெல்லாம் நாண்டாயி அதுக்கப்புறம் மலர்ந்த அப்புறம் சூரியனுடைய வெயில் நிறைய பட்டு வாடி அப்படிலாம் கிடையாது. காலங்காலத்தில் மலர்ந்த தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். அதி மனோகர கிரீட்ட மகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேயகஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சீகுண நூபுராதிபிஹி அத்தியந்த சுகஸ்பரிசைஹி திவ்ய கந்தைஹி திவ்ய பூஷணைஹி பூஷிதம். எம்பெருமாண்டி திவ்ய பூஷணங்களை பத்தி முன்னாடியே பார்த்தோம், கிரீட்டம் கூட சூடாவதம் ச அப்படின்னு சொல்லி முதல் கத்தியத்திலேயே நாம பார்த்தோம். இப்ப இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ இங்க என்ன கேட்டா, அதி மனோகர அப்படின்னு ஒண்ணு, இதெல்லாம் அதி அதின்னு சொல்றாரு, ரொம்ப மனோகரமாக நம்மளுடைய மனசை அபகரிக்க கூடியதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற. அப்ப கிரீடம் கொண்ட சூடாவதம் ச மகர குண்டல கிரைவேயக அப்படின்னு, காதுல மகர குண்டலங்கள், கழுத்துல கிரைவேயகம் ஹாரம், அதுக்கப்புறம் கேயூரம்னு கைவளைகள், இப்படி எல்லாம் இருக்கு. கைல வளைகள், தோல் வளைகள், ஸ்ரீவஸ்திரம், கௌஸ்துபம், முக்தாதாம்ன முத்துமணி மாலை, உதரபந்தனம் அப்படின்னு உதரத்துல இருக்கக்கூடியது, பீதாம்பரம், காஞ்சி அப்படின்னா உத்தியானம், இதெல்லாம் இருக்கு. பீதாம்பரத்தை கூட ஆபரணத்துல சேர்த்துருக்க பாருங்க. அத்தியந்த சுகஸ்பரிசைஹி, இதான் முக்கியமான விஷயம். அத்தியந்த சுகஸ்பரிசைஹி, ரொம்ப ரொம்ப மிருதுவா புஷ்பம் வச்சுட்டு இருக்க மாதிரிதான் இவர் ஆபரணம் வச்சுட்டு இருக்கிறதே, அதெல்லாமும் ரொம்ப சுகமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, திவ்ய கந்தைஹி, ஆபரணத்துக்கு எங்கேயாவது வாசனை உண்டு, புஷ்பத்துக்கு தான் வாசனை உண்டு, திருவாபரணங்களுக்கு வாசனை இருக்கும், ஆனா பெருமாளுடைய திருவாபரணங்களுக்கு வாசனை இருக்கும். திவ்ய பூஷணைஹி பூஷிதம், அவருடைய சங்கல்பத்தினாலே அதற்கும் நல்ல கந்தத்தோடு கூட இருக்கும். அப்படிப்பட்ட பூஷணங்களாலே அலங்கரிக்கப்பட்டவர். ஸ்ரீமத்யா வைஜயந்தியா வனமாலையா விராஜிதம், அப்புறம் வனமாலா, அதுக்கு வைஜெயந்தி அப்படின்னு பெயர். ஸ்ரீமத்யா, அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகே தனி, எத்தனை ஆபரணம் இருந்தாலும் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை. மற்ற ஆபரணங்கள்லாம் நாங்க பார்த்திருக்கோமே, நாங்க பார்த்திருக்கோமே சொல்லலாம். மகர குண்டலம் நான் பார்த்திருக்கேனே, எங்கேயா எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், கைவளை தோல்வளை எல்லாம் பார்த்திருக்கேன். வனமாலா யாரா பார்த்திருக்கீங்களா அப்படின்னா, இது எம்பெருமானுக்கே உரியது. ஸ்ரீமத்யா அப்ராகிருதமான லோகத்துல அப்ராகிருதமாக எம்பெருமானுக்கே உரியது. சங்க சக்கர கதாசி சார்காதி திவ்யாயுதைஹி சேவியமானம், பஞ்ச ஆயுதங்களுடைய திருநாமம், இதுவும் சுவாணு ரூபா அச்சிந்திய சக்தி எல்லாம், சோசித விவித விசித்திரன்னு சொல்லவர், எல்லாம் பகவானுக்கு ஏற்றதாக இருக்கு. பஞ்ச ஆயுதங்கள் இருக்கு, ஆதிபதம் போட்டிருக்க, பஞ்சாங்க உபலட்சணம் தான், அநேக ஆயுதம் வச்சுட்டு இருக்கார். இந்த ஆயுதங்கள்லாம் இவர் கையில வச்சுக்கல, அதெல்லாம் இவரை சேவிச்சுட்டு இருக்கான். எல்லாம் எல்லாரும் கைங்கரியம் பண்றவார், எப்படியானா சக்கர தாழ்வார் சங்க தாழ்வார் அப்படின்னா கைங்கரியம் தானே பண்றா எல்லாரும். ஆனால் ஆயுதங்கள்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதாக கைகூப்பி கொண்டு சேவித்துக் கொண்டு இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்துல பாக்கலாம், என்னென்ன அஸ்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணார் விஸ்வாமித்திரர் பெருமாள் ராமனுக்கு. அந்த அஸ்திரங்கள்லாம் கை கை கூப்பிட்டு நின்றுதான் பெருமாள் கிட்ட, கை கட்டின்னு கை கூப்பிட்டு நிக்கிறது, என்ன பண்ணணும்னு கேக்குறது. பெருமாள் சொன்னா நான் கூட்ட போது வாங்க போறோம், நீங்க போய் இருங்கோன்னு. அதனால விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்த அஸ்திரங்கள் பெருமாளுக்கு சேவகம் பண்ணின அப்படின்னா இருக்கு. சுசங்கல்ப மாத்திராவகிருத்த ஜெகத் ஜென்மஸ்திதி துவம்சாதிகே ஸ்ரீமதியும் விஸ்வக்சேனே நியஸ்த சமஸ்த ஆத்மஸ்வரியம். அடுத்தது சீவிகண்ட லோகத்துல விஸ்வக்சேனர் இருக்கார், எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், பிரிய மாதிரிவர். நான் அவர்கிட்டதான் எல்லா காரியத்தையும் ஒப்படைப்பாரான். சுசங்கல்ப மாத்திராவகிருத்த எம்பெருமானுடைய ஜென்ம ஸ்திதி நாசம் எல்லாத்தையும் பண்றாரோ இல்லையோ, சிருஷ்டி ஸ்திதி சம்மாரங்கள்லாம் இதெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் பண்றார். இது மொத்த பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டார். ஸ்ரீமதி விஸ்வக்சேனே நியஸ்த சமஸ்த ஆத்மஸ்வரியம், நீ எல்லாம் பார்த்து எங்கிட்ட சொல்லு போறோம் அப்படின்னா. அந்த மாதிரிதான் விஸ்வக்சேனரும் சொல்லிட்டு இருக்காரு, பிரியேன சேனாபத்தினா நிவேதிதது தகானு தானந்தம் உதார வீக்ஷணைஹி அப்படின்னு. எம்பெருமான் தன்னுடைய ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் விஸ்வக்சேனர் கிட்ட கொடுத்துருக்கா. எப்பவுமே பர்சனல் அசிஸ்டன்ட்னா எல்லாம் மொத்தமும் தெரிஞ்சிருக்கணும், அது மாதிரி இவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம், ஸ்ரீமதி விஸ்வக்சேனே நியஸ்த சமஸ்த ஆத்மஸ்வரியம், பெருமாள் தன்னுடைய ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் விஸ்வக்சேனர்கிட்ட கொடுத்துட்டான்னா, அப்ப இனிமே விஸ்வக்சேனரே ஈஸ்வரன் சொல்லலாமா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல. அது மாதிரி பெருமாள் ஜென்மஸ்திதி துவம்சாதிக்கேன் சிருஷ்டி ஸ்திதி பிரணயங்கள்லாம் விஸ்வக்சேனரை கொண்டு பண்றாரு அப்படின்னா, அப்போ விஸ்வக்சேனரே அதெல்லாம் பண்றாரான்னா அதுவும் அர்த்தம் இல்ல. பின்ன என்ன கேட்டா, எம்பெருமான் தான் சங்கல்பத்தினாலே எல்லாம் பண்றான், ஆனால் அதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கறத விஸ்வக்சேனர் விண்ணப்பம் செய்வாராம். அதாவது சிருஷ்டி ஸ்திதி இவர் பண்றார் அப்படின்னு அர்த்தம் இல்ல, ஆனா கூட பிரியேன சேனாபத்தினா இது நியாயேன பகவத் தத்த தாதிச அதிகாரத்தையும் தத்ததவசரே ஜெகத் சிருஷ்டியாத்தியர்த்தம் பகவதோ விஜ்ஞாபன வாக்கியம் விஸ்வக்சேனோ வியாகரதி. ஆச்சு இனிமே சிருஷ்டி பண்ணலாமே அப்படின்னு விஸ்வக்சேன தான் போய் விஜ்ஞாபனம் பண்றாராம். ஆச்சு பழைய காலம் முடிஞ்சு கொடுத்து அடியான் இனிமேல் சிருஷ்டி பண்ணலாமே அப்படிங்கிற சரி அப்படிங்கிற பெருமாள் விஸ்வக்சேனர் எதை சொன்னாலும் சரின்றுவார். விஸ்வக்சேனர் என்ன பண்ணுவார்னா, பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாரோ அதை தான் இவர் சொல்லுவார், இவருக்கும் தனி சங்கல்பம் கிடையாது. அடியான் இனிமேல் சிருஷ்டி பண்ணலாமே அப்படின்னா, நீ சொன்னா சிருஷ்டி பண்ணிடுறேன் அப்படின்னுட்டேன், அடியான் போர் இனிமேல் பிரளயம் பண்ணலாமே சரி அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற, இவரை இந்த இடத்துல நாம பிரம்மாவா இந்த ஜீவனை போடலாமே அப்படின்னா சரி அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற. அதனால பெருமாள் சங்கல்பத்தினால பண்ணா கூட விஸ்வக்சேனர் கேட்டு எல்லாம் பண்ற விஸ்வக்சேனர் விஜயாபனம் பண்ணிட்டு இருக்கா. இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, அவருக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்திருக்காருங்கிறது மாத்திரம் தான், ஏன்னா இவர் சங்கல்பத்தினாலே எல்லாம் பண்ணக்கூடியவர், இன்னொருத்தர் தேவை கிடையாது. அவருக்கு வேலை என்னன்னா அடியேன்னு அடியேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதான், உத்தவர் மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்துல உத்தவர் தான் மந்திரி கிருஷ்ணனுக்கு. உத்தவர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா நீ சர்வஜன், உனக்கு போய் நான் என்ன மந்திரி வேண்டி கிடக்குறது, நான் என்ன பண்ண போறேன், அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னா நீ எதை சொன்னாலும் சரி அப்படின்னு உத்தவர். அதனால உத்தவருடைய வேலை என்னன்னா, கண்ணன் உத்தவர்கிட்ட கேட்பான் இன்னைக்கு இந்த காரியம் பண்ணலாமா அப்படின்னா அடியேன் அப்படின்னு, அடுத்தது போருமா அப்படின்னா அடியேன்னு, அடியேன்னு சொல்றதுதான் அவர் வேலை, உத்தவருடைய வேலை. இவர் நிறைய படிச்சுட்டு வந்திருக்காரு, நிறைய உத்தவர் மகாஜானி பிருகஸ்பதி கிட்ட போய் படிச்சார், பிருகஸ்பதி சுதஹா பிருகஸ்பதி சிஷ்யா சிஷ்யோ பிருகஸ்பதே சாட்சாத் உத்தவோ புத்திசத்தமாக அப்படின்னு ஒரு பாகவதத்தம். மகாஜானி அவர் பிருகஸ்பதி சிஷ்யர், தெரியாத ராஜநீதியே கிடையாது அப்படிப்பட்டவ, அவருக்கு நல்லா ராஜநீதியை உபயோகிக்க வேண்டிய இடத்துல போய் அவர் இருக்க வேண்டாமோ, கிருஷ்ணன் கிட்ட வந்திருக்கார். இவருக்கு பொதுவா கண்ணன் கிட்ட விஞ்ஞாபனம் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது, ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே, அவன்கிட்ட போய் என்ன சொல்லணும். ஆனால் உத்தவர் என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை படிச்சதுக்கு பிரயோஜனம் என்ன கேட்டா, அடியேன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கோல்லையோ அதுதான் பிரயோஜனம், எனக்கு இது தெரிஞ்சிருக்கு அது தெரிஞ்சிருக்கு நான் அதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன்னு சொல்றது பிரயோஜனம் இல்ல. பகவத் சங்கல்பத்தை புரிந்து கொண்டு அந்த சங்கல்பத்துக்கு அனுகுணமாக நாம் வந்து நம்மை மாற்றிக்கொண்டு அடியேன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சா அதுதான் படிச்ச படிப்பினுடைய பிரயோஜனமா. பகவான் கிட்டயே போய் இது இருக்கே அது இருக்கே இப்படி செய்யலாமே, தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய பாண்டித்யத்தையும் காமிச்சுண்டு இருக்கிறது அது படிப்பு சரியா படிக்கலங்கிறதுக்கு அடையாளம். ஆனா உத்தவர் மகா புத்திமானபடினாலே மத்த எல்லா உத்தியோகத்தை காட்டிலும் கிருஷ்ணன் கிட்ட மந்திரியா இருக்கிறது தான் விசேஷம், அடியேன்னு சொல்லிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். கடைசியில கிருஷ்ணனுடைய பிரசாதமாக கிருஷ்ணன் கொடுக்கக்கூடிய மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துருவார், அதுதான் இவர் போட்டு முரணார். கிருஷ்ணனுடைய மாலை, கிருஷ்ணனுடைய பீதாம்பரம் எல்லாம் உத்தவரே கிருஷ்ணன் மாதிரி இருப்பார்னு வரும். அதே மாதிரி அதே பீதாம்பரத்தை தரிச்சுருவார், அதே மாலையை தரிச்சுருவார், எப்பவும் அவர் மாதிரியே பிரசன்னமா இருப்பார். ஏன்னா கண்ணன் பக்கத்துல இருக்கச்சு இவருக்கு எந்த குறவும் கிடையாது, முகம் எப்பவுமே பிரசன்னமாக இருக்கும். இப்ப கிருஷ்ணன் மாதிரியே உத்தவர் ஒரு தடவை பிருந்தாவனம் போனார், கிருஷ்ணன் தான் வந்துட்டு வரணும்னு எல்லாரும் நினைச்சா, நான் கிருஷ்ணன் வரல கிருஷ்ண தூதன் வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரியாக இங்க ஆயுதங்கள் ஆகட்டும் விஸ்வக்சேனர் ஆகட்டும் எல்லாம் பெருமாள் விஸ்வக்சேனர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சாரே தவிர விஸ்வக்சேனர் அடியேன் அடியேன்னு சொல்லி அவர் ஒண்ணும் பண்ணல, விஜயாபனம் பண்றார் அப்படிங்கறது மாத்திரம் தான். தாவன் மாத்திரேன விஸ்வக்சேனஸ் ஜெகத் வியாபார விபதேச ஸ்திதி எத்த சமஸ்த ஐஸ்வர்யம் தேசியன்னு எழுதியிருக்கார். பெருமாள் எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டார் அப்படின்னா தன்னுடைய சேனையை ஒப்படைச்சிட்டு சேனாநாதி சேனாநாதனாக விஸ்வக்சேனர் ஆக்கிட்டாரோ இல்லையோ, அதனால சொல்றது இல்லட்டா பெருமாள் விஸ்வக்சேனரே ஈஸ்வரன் ஆக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இன்னும் நிறைய விஷயம் சொல்றார், அது அப்புறம் பார்க்கலாம். வைனதேயாதிபிஹி ஸ்வபாவதோ நிரஸ்த சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவைஹி பகவத் பரிச்சரியாக்கரண யோக்யைஹி பகவத் பரிச்சரியைக போகைஹி நித்திய சித்தைஹி அனந்தைஹி யதா யோகம் சேவியமானம். நித்தியசூரியர்கள் நிறைய பேர் இருக்கா, வைனதேயர் முதலானவர்கள்லாம் எம்பெருமானுக்கு விடாமல் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றவர்கள் மாத்திரம் இல்ல, பகவத் கைங்கரியம் தவிர வேற தெரியாதவர்கள், போகம்னாலே பகவத் கைங்கரியம் தான் அப்படின்னு சுவாவதோ நிரஸ்த சமஸ்த சாம்சாரிக சுவாவைஹி. இவெல்லாம் என்னைக்கு சம்சாரத்திலேருந்து மோட்சத்துக்கு போனாங்கிட்டா, சம்சாரம்னா என்னன்னே தெரியாத வாழ்க்கை, மோட்சத்திலேதான் அனாதிகாலமா இருந்துட்டு இருக்கா. அதனால நித்தியர்கள் அப்படின்னு சொல்ல முடியாத அனாதியாக இருந்துட்டு இருக்கா. நித்திய சித்தைஹி அனந்தைஹி இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கான்னா, ஏதோ அனந்தகளோட விஸ்வக்சேனம் இன்னும் சில பேர்லாம் நம்ம அப்படி சொல்றோமே தவிர, அவர்களுக்குன்னு லட்சம் கோடிக்கணக்கான பேருக்கு மேல இருக்காங்க, கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திவ்ய ஆபரணங்கள் திவ்ய ஆயுதங்கள் எல்லாமே அப்படிதானே, எல்லாமே நித்தியசூரிகள் தானே. ஸ்ரீவேண்ட லோகத்துல இருக்கக்கூடிய செடி கொடி உட்பட எல்லாமே நித்தியசூரிகளா இருக்கும், அதனால அவர்கள்லாம் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆத்மபோகேன அனுசம்ஹித பராதிகால பராதிகாலம் திவ்யாமல கோமலாவலோகனேன விஸ்வம் ஆஹ்லாதயந்தம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின் இருக்க பெருமாள். ஆத்மபோகேன அனுசம்ஹித பராதிகாலம், எத்தனை காலம் இருந்தாலும் காலம் போனதே தெரியாது அப்படியாக பகவத் கைங்கரியம் இருக்குமா. அங்க பரகாலம் காலத்திலேயே ரொம்ப பெரிய அளவா பரம் அப்படின்னு சொல்லுவார். இப்ப நம்ம சொல்றோமோ இல்லையோ, இப்ப பகல் இரவு அது காட்டுல பெருசு, நாள் அது காட்டுல பெருசு, வாரம் அது காட்டுல பெருசு, மாசம் அது காட்டுல பெருசு, வருஷம் அப்படின்னா அது காட்டுல பெருசு, யுகம் அப்படின்னா அது காட்டுல பெருசு, சதுர்யுகம் அது காட்டுல பெருசு, கல்பம் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கோம் இல்லையோ. இதுல எல்லாம் போனா கடைசியில ரொம்ப பெருசு இதை கேட்டானா பரம் அப்படின்னு பெயர். பரார்த்தே அப்படின்னு நம்ம சங்கல்பத்தை சொல்றோம், தித்தீய பரார்த்தே, அந்த பரத்தினுடைய பாதி அந்த பரத்தை ரெண்டா பிரிச்சிருக்கா, பிரதம பரார்த்தம் தித்திய பரார்த்தம். அதுல தித்திய பரார்த்தத்துல இப்ப உட்காந்துருக்கோம் நம்ம. அப்போ அந்த பரங்கிற காலம் இருக்கு, அத்தனை காலம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு க்ஷணம் போல போகும். பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டவர் நம்ம, ரொம்ப விசேஷமாக நம்ம ஈடுபட்டு இருந்தோம்னா அப்ப என்ன ஆகும் கேட்டா க்ஷணம் போறதே தெரியாது. ஆச்சரியமான உபன்யாசம் நமக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள, இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி நான் ஏதோ 5 நிமிஷம் ஆச்சு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தோணும். ஆனா ஒரு மணி காலமா ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கே மறந்துடுறோம் இல்லையோ. அந்த மாதிரியாக பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு அவர்களுக்கு ஒரு பர வருஷம் பர காலம் ஆனா கூட என்ன தோணும் கேட்டாலும் ஒரு க்ஷணம் ஆனா மாதிரி இருக்கும். க்ஷணானு வட்சித்த பராதி காலையா அப்படின்னு அளவந்தாட்சி சுத்தியில் வரும். அந்த மாதிரியாக இங்கே அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆத்மபோகேன அனுசம்ஹித, அவர்கள்லாம் பகவானை அனுபவிக்கிறபடினாலையும் பெருமாளும் சுவானுபவத்தினாலேயும் இந்த காலம் போறதே தெரியாமல் இருக்கும்படியான ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள். திவ்யா மல கோமலாவலோகனேன விஸ்வம் ஆஹ்லாதயந்தம், திவ்யமான சுத்தமான ஒரு கடாட்சத்தினாலே லோகத்துக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்படி பெருமாள் இருக்காருன்னு மாத்திரம் இல்ல, கடாட்சம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் பெருமாளுடைய கடாட்சத்தை பெற்றதே பரமபாகியமாக நினைச்சிட்டு இருக்காள். ஈஷதுன்மீளித முகாம்புஜ உதர விநிர்கதேன திவ்யான் அனாரவிந்த சோபாஜனகேன திவ்ய காம்பீரிய உதாரிய சௌந்தர்ய மாதுரியா தேனவதிக குணகண விபூஷிதேன அதிமனோகர திவ்ய பாவ கர்ப்பேண திவ்ய லீலா லாபாமிருதேன திவ்ய லீலா ஆலாபாமிருதேன அகில ஜன ஹிருதயாந்தராணி ஆபூரயந்தம். இந்த பக்தர்களுக்கு பெருமாள் பண்ற கட்டாட்சம் என்ன கேட்டா, அனுகிரகம் என்ன கேட்டா, ஒன்னு கட்டாட்சம், ரெண்டு ஆலாபம். கண்ணால பார்க்கும் போதே பெருமாளுடைய கட்டாட்சத்தை நம்ம பெறும் போதே பரம அனுகிரகம் கிடைச்சதா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் திவ்ய லீலா ஆலாபாமிருதேன, நல்ல ஆலாபம் பண்றாராம், பேசுறாராம் வாயை திறந்து பெருமானே. என்ன சௌக்கியமான மகான்கள்லாம் கேட்டா இப்படி சந்தோஷமா இருக்கும் நமக்கு, ரொம்ப மகானா இருக்கிறவர் ஆச்சாரியனை சேவிக்க போறோம் அப்படின்னா பார்த்த உடனே சிரிச்சுட்டும், நம்மளை பார்த்தாருன்னா ஐயோ நம்மளை பார்த்துட்டான்னு சந்தோஷம், அப்புறம் சிரிச்சுட்டு சௌக்கியமா எப்போ வந்தவங்க அப்படின்னு கேட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷம், எப்படி காலக்ஷேபங்கள்லாம் போயின்னு இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரியாக திவ்ய ஆலாபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். சொல்லும் போது சொல்றார், ஈஷது உண்மையிலித்த முகாம் புஜ உதர விநிர்கதேன, பெருமாளுடைய திருவாயை திறந்து பேசுறார் அப்படின்னா அந்த திருவாயை ஈஷது உண்மையில் கொஞ்சம் மலர்ந்து, திருவாய்ங்கிற தாமர பூவை கொஞ்சம் மலர்ந்து வார்த்தை சொல்றார். ஆனு வாயை திறந்து வாயை புலந்து அப்படிலாம் பேசல, மெதுவாக வாயை திறந்து, வாயை திறந்துன்னு சொல்லக்கூடாது, வாயை மலர்த்தி பேசுறாராம் பெருமாள். திவ்யான நாரவிந்த சோபா ஜனகேன, அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருமுகம் இருக்கோ இல்லையோ அதுவே அரவிந்த மாதிரி இருக்கு, அதுக்கு ஒரு அழகு கொடுக்கறதா எம்பெருமாள் வாய் திறந்து பேசும்போது அந்த முகத்துக்கே ஒரு அழகு இருக்கு. வாய் திறந்து பேசினா கண்ணு ஒரு பக்கம் மூக்கு ஒரு பக்கம் வாய் ஒரு பக்கம் அப்படிலாம் போகாமல் முகத்துக்கே ஒரு அழகு கூடும்படியாக இருக்கான். திவ்ய காம்பீரிய உதாரி தாதுரிய மாதுரியா தினவதிகாரி குணகண விபூஷிதேன, எம்பெருமானுடைய பேச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் பேசும்போது அந்த திருமேனில காம்பீரியம் ஔதாரியம் சௌந்தர்யம் மாதுரியம் எல்லாம் கூடும். எம்பெருமானுக்கு என்னென்ன குண கணங்கள் என்னென்ன சொன்னோமோ அது மொத்தமும் எம்பெருமானுடைய வாயை திறந்து பேசும்போது அழகா இருக்குமா. அதி மனோகர திவ்ய பாவ கர்ப்பேன, அது மாத்திரம் இல்லாமல் அதுல திவ்ய பாவம் வேற இருக்கும் அந்த பேச்சில், பெருமாளுடைய கருத்து மொத்தமும் உள்ளுக்குள்ள வாங்கோன்னு சொல்லச்சியே அதுலயே பாவம் தெரிஞ்சிருமோ இல்லையோ நமக்கு. ஒருத்தர் வாங்கோன்னு சொல்ற வச்சுக்கோங்க, அவளுடைய பாவம் என்னங்கிறது அந்த வாங்கோ விஷயம் நம்ம கண்டுபிடிச்சு விடலாம். வாங்க அப்படின்னு சொன்னா என்ன பாவம், வாங்க வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னா என்ன பாவம், அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையோ. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திவ்ய பாவம் தெரியும்படியாக ஒரு ஆலாப அமிர்தம், அந்த திவ்ய ஆலாபம் சொன்னா போறாது, திவ்ய லீலா ஆலாப அமிர்தம் அப்படிங்கிற அகில ஜக ஹிருதயாந்தராணி ஆபூரயந்தம், எல்லாருடைய ஹிருதயத்தையும் அந்த ஆலாபத்தினாலே நிறைவு செய்கிறார். ஹிருதயம் நிறைஞ்சிருக்கு அவர் பேசினத கேட்டு அப்படின்னு சொல்ற மாதிரியாக மனசு நிறையும்படியாக ஆக்கிறார். முன்னாடி ஒரு கடாட்சம் ஒண்ணு பண்ணார் இல்லையா, அந்த கடாட்சத்தினாலே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தார். கடாட்சேன கோமலா அவலோகனேன விஸ்வம் ஆஹ்லாதயந்தம் அப்படின்னார். இப்ப திவ்யதீலாம் ஆலாபாமிருத்தேன அகில ஜன ஹிருதயாந்தராணி ஆபூரயந்தம், அதுக்கப்புறம் பேசவும் பேசிட்டான்னா அப்புறம் ஹிருதயத்துல என்ன வேணும், எங்களுக்கு இனிமே எதுவே வேண்டாம், அவர் பேசினதையே நாங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எம்பெருமான் கடாட்சம் பண்ணி ஆலாபமும் பண்றான். பகவந்தம் நாராயணம் தியான யோகேன திருஷ்டுவா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பகவான் நாராயணன். பெருமாளானவர் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே இங்கிருந்து புதுசாக யாராவது ஒருத்தன் போனா கூட அவனை பார்த்து கடாட்சம் பண்றார், அவனோட பேசுறார் அப்படிங்கிறது உபனிஷத்திலே இருக்கு. நான் நேற்று சொன்னேன் இல்லையா, கௌசிகிக்கு உபனிஷத்துல ஒரு பரியங்க வித்யா அப்படின்னு பெயர் அந்த வித்யக்கு, அந்த பிரம்ம வித்யாக்கு. பரியங்கம்னா எம்பெருமானுடைய பரியங்கத்துல தான் எழுதிருக்க, அதனால அதுக்கு பரியங்க வித்யா அப்படின்னு பெயர். அந்த வித்தியில்தான் இவன் ஸ்ரீவைகுண்ட உலகம் எப்படி போறான், ஸ்ரீவைகுண்ட உலகம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் சொல்றது. அதுல பெருமாள் வீட்டிற்கும் போது இவன் என்ன பண்றான், தத் பாதேன அதிரோகதி, மேல மெதுவாக தன்னுடைய பாதத்தினாலே எம்பெருமானுடைய திருவடி பிடிச்சுக்கிட்டு போறான். மேல ஏறி போயிடுறான் இவன், எங்க ஆதிசேஷன் மேல ஏறலாமாங்கிறதுக்காக அப்படி போறானா, அந்த பாத பீட்டம்னா கீழே இருக்கும் இல்லையோ அது மேல மெதுவா ஏறான். அப்பதான் பெருமாள் அவனை தடவி கொடுத்து அவனை எடுத்து வச்சுக்கிறான். அப்பதான் பெருமாள் அவன் கிட்ட பேசுறாராம், கஸ்துவம், நீ யாருப்பா அப்படின்னு கேக்குற அப்படின்னு. அந்த பெருமாளும் அந்த ஜீவனும் அப்ப என்ன பேசுறான் அப்படிங்கறது கூட ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கேள்வி நிறைய பேர் கேக்குறா, நீ யாரு அப்படின்னு கேக்குறா. பெருமாளுக்கு தெரியாதா என்ன, இவன் யாரு எங்கிருந்து வந்திருக்கான் அப்படின்னா தெரியாதா என்ன? தெரியும், இவன் என்ன சொல்றான் பாக்கலாமே அப்படின்னு. எப்படி என்ன நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம், எங்க உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னா, ஏன்னா குழந்தை பேரை சொன்னா நமக்கு ஒரு ஆனந்தம். உன் பேரை சொல்லு, உங்க அப்பா பேரை சொல்லு, உங்க அம்மா பேரை சொல்லு, எல்லாத்தையும் கேட்டு இருப்பான். குழந்தை உன் பேர் என்ன சொல்லுனா குழந்தை பேர் தெரியாதா, நன்னா தெரியும். அப்ப என்ன கேட்டான்னா, பெரிய திருமாவணி மண்டபத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்கும்போது அந்த திவ்ய பீடத்திலே அந்த திவ்ய பரியங்கத்திலே இவன் மெதுவா ஏறான், போய் பெருமாளுடைய திருவடி கீழே தன் சிரசை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஒரு குழந்தையானது அப்பா மடியில ஏறத்துக்கு எப்படி எப்படி சந்தோஷமா ஓடி வருமோ அந்த மாதிரி ஓடி போய் ஏறான். அப்ப நீ யார் அப்படின்னு கேக்குற உடனே இவன் பதில் சொல்றான் அப்படின்னு, நான் யார் அப்படின்னா, நான் முதல்ல இப்படி எல்லாம் இருந்தேன், நான் எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்து பூலோகத்துல அந்த மாதிரி பல உடல்கள் எல்லாம் எடுத்து நான் பிறந்திருந்தேன், ஆனால் இனிமே நான் பிறக்க மாட்டேன், எம்பெருமானிடம் சரணாகதி செய்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவன். அப்ப நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா, நான் நீர் தான் விட்டான் பெருமாள் கிட்டே. நீர் தான் நான், ஏன்னா நான் தனியா இல்லையே, எவக்குள்ளயும் நீர் இருக்கிறபடியினாலே, எல்லா அவஸ்தக்குள்ளும் நீர் இருக்கிற மாதிரி எனக்குள்ளயும் நீர் இருக்கிறபடியினாலே நான்கிறது நீர் தான்டா. இதுதான் மோட்சம் போனவங்க சொல்ற பதில். நம்ம சொல்ற பதிலுக்கும் அவ சொல்ற பதிலுக்கும் என்ன வித்தியாசம், நம்ம கிட்ட நீ யார் அப்படின்னு கேட்டா நாம சொல்ற பதில் என்ன கேட்டா, அந்த நம்மளுடைய யோகியதையை சொல்லுவோம். நீ அண்ணா நான் இதை படிச்சிருக்கேன்னு சொல்லுவோம், நான் இங்க பிறந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் பழைய கதை. ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போனவன் இந்த பழைய கதையில எதுக்கு பேசிட்டு இருக்கணும், சம்சார கதையெல்லாம் போய் எதுக்கு பேசிட்டு இருக்கணும். சுருக்கமான அழகான ஒரே பதில் என்ன கேட்டா, நீர் தான் நான். நீர் அங்க இருக்க, என் மனசுக்குள்ள நீர் இருக்கு, என் ஹிருதயத்துக்குள்ள நீர் இருக்கு, எனக்குள்ள அந்தராத்மாவா இருக்கு. அப்போ உண்மை பிரிச்சு நான் நீர்னே பேச முடியாது, நீர் தான் நான் அப்படின்னு விட்டான். அதை கேட்டு எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு அழகான வார்த்தையே, எவ்வளவு அழகா சொல்றான் இவன், சரியா புரிஞ்சுருக்கா இல்லையா? அதனால இந்த மாதிரியான ஒரு ஆலாபங்கள் எல்லாம் நடக்கிறது. சரி போ கைங்கரியம் பண்ணு அப்படின்னு கைங்கரியத்துல ஈடுபடுத்துறார். அது மாத்திரம் இல்லாமல் என்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறதையும் அவர் வந்து ஆஜ்ஞாபனம் பண்றான். பின்னாடி வரப்போறது கத்தியத்திலேயே, ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிரா பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாபயிஷ்யதி அப்படின்னு வரப்போம். பெருமாளே ஆஜ்ஞாபனம் பண்ணி கைங்கறி வேணும், இங்கவா நான் சொல்றேன் இதை செய்ய அப்படின்னா, அப்ப இன்னும் சந்தோஷம் நமக்கு. பெருமாளுடைய திருவிழப்படிதான் செய்யணும், அவர் ஆஜ்ஞாபனம் பண்ணி செஞ்சா இன்னும் சந்தோஷம் உண்டு. அந்த மாதிரியாக இந்த மாதிரி திவ்ய ஆலாபங்களையும் பண்ணிட்டு எம்பெருமானே திருவாய் மலர்ந்து கைங்கரியத்திலே ஆஜ்ஞாபனம் பண்ணி விராட்டியார் ஆஜ்ஞாபனம் பண்ணினார் அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம். அதனால அப்படி எம்பெருமானுடைய சேவையை சேவிக்கிறான் அப்படின்னு இதுவரைக்கும் இப்ப பாக்கலாம். அதுக்கப்புறம் கைங்கரியம் எப்படி பண்றான் அப்படிங்கறது அடுத்த விஷயம், அதை நாம் அப்புறம் பார்க்கணும். கைங்கரியங்களுக்கு பெருமாள் எப்படி ஆஜ்ஞாபனம் பண்றார், இவன் எப்படி கைங்கரியங்கள்லாம் பண்றான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பின்னாடி பார்க்கணும். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு திருமேனி, அற்புதமான ஒரு திருமேனி, அசிந்தியமான ஒரு திருமேனி இருக்குங்கிறது சுவாமி பகவத் ராமானுஜர் கத்தியத்துல சொன்னது அவருடைய கற்பனையினாலே சொன்னார் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில பேர்ல என்ன சொல்லனா எம்பெருமாண்டிய திருமேனியே கற்பனைன்னு பெருமாளுக்கு திருமேனி இருக்கிறத கல்பிக்கிறாள்யோ உண்மையில பெருமாளுக்கு திருமேனி உண்டா அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல இல்ல வெளி சம்பிரதாயத்துல சில பேர் சொல்றா. ஆனால் உண்மையில என்னன்னா சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா பெருமாளுக்கு திருமேனி கிடையாது ஆனால் பக்தர்களுக்காக திருமேனி எடுத்துக்கிறான் அப்படின்றது அவதாரம் மாதிரிதான். அவனுக்கு திருமேனி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமேனி கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா அவனுக்கு ஒரு திருமேனி தேவை கிடையாது. ஒரு திருமேனி இருந்தாதான் அவனுக்கு சுகம்னோ ஆனந்தம்னோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. எம்பெருமானுக்கு பூஷணங்கள்லாம் எதுக்கு இருக்கு, எம்பெருமானுக்கு ஆயுதங்கள்லாம் எதுக்கு இருக்கு, ஆனா எல்லாம் இருக்குன்னு வேதத்திலேயே சொல்றதே. திவ்ய ஆயுதங்களை பத்தி வேதம் சொல்றது, திவ்ய பூஷணங்களை பத்தி வேதம் சொல்றது, எல்லாம் வேதம் தானே சொல்லி இருக்கு. அப்ப அதைத்தான் யோசிச்சு பார்த்தான்னா வாஸ்தவம் தான் அவனுக்கு எதுவும் தேவை கிடையாது. தாபி புருஷாக்காரா பக்தானாம் தம் பிரகாசிசே அப்படின்னா புருஷ ஆகாரமே பக்தர்களுக்காக, இல்லாட்டா எம்பெருமான் இந்த புருஷன் மாதிரி அவனு ஒரு ஆகாரத்தை ஒரு திருமேனியை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால எம்பெருமான் பரம கருணையோடு கூட நம் கைங்கரித்தை ஏற்றுக்கொள்வதற்காகவும் நமக்கு சேவையை தருவதற்காகவும் இந்த மாதிரி திவ்யமயமான அப்ராகிருதமயமான ஒரு திருமேனியை எம்பெருமான் எடுத்துக்கிறான். நம்மள மாதிரி கிடையாது, நமக்கெல்லாம் வந்தது ஆனால் எம்பெருமான் சுசங்கல்பத்தினாலே எடுத்துக்கிறான் அப்படின்னும் போது அந்த திருமேனி திவ்யமாக அப்ராகிருதமாக அச்சித்தியமாக நித்தியமாக அற்புதமாக இருக்கு அப்படின்னு எல்லா பிரமாணங்களும் சொல்றபடியினால அதை பாஷ்யகாரர் அந்த பிரமாணங்கள்லாம் சொல்ற மாதிரி இல்லாமல் நம்ம மனசுல நமக்கு எம்பெருமானுடைய சேவை எப்படி இருக்குங்கிறத புரிய வைக்கும்படியாக இப்ப தொகுத்து கொடுத்துருக்க அதை எம்பெருமானார் தான் கொடுக்க முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு திருமேனி நாம இங்கிருந்தே சேவிக்கணுமா, இது எப்படி பெருமாள் நமக்கு சேவை சாதிப்பார் அப்படிங்கிறத இங்கிருந்தே நாம் வந்து சேவிக்கின்ற லோகத்துல பெருமாள் இப்படி இருப்பார் அப்படிங்கிறத இந்த மாதிரி எல்லாம் சேவை சாதிப்பார் அப்படிங்கிறத இங்கிருந்தே நாம் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எம்பெருமானார் கொடுக்கணும். தொடர்ந்து கைங்கறி விஷயத்தை நாம் பார்க்கலாம். வைதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.